என் தங்கக்கனே, நீதானே எல்லாம் இனே. தாலாட்டும் பாட்டு இங்கே யார் சொல்வா, பாரோடும் சேராமலே நீரோடும் ஓடாமலே போராடும் உன்னெஞ்சம் பாவம் ஏந்தாதே. தாயில்லா பிள்ளைக்கு எங்கே சாஞ்சாட தோளில்லை, யாரோட பசி தூக்கம் கொள்ளும் அடிமேல் தூங்கும். தங்கக்கனே, நீதானே எல்லாம் இனே. தாலாட்டும் பாட்டு இங்கே யார் சொல்வா. இளங்கால பயமில்லையே, எழுந்தோட தடையில்லையே, உனக்காக ஒரு பொண்ணு புதுசா சேர்ந்தாச்சு. வாராசா முன்ன நின்னு வரவேற்போம் கரிசா மண்ணு, கையோட குருவாளையே. Some